श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदीम् भारद्वाजकुलाभिषेचकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिम् रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवर्यम् गुरुम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रस्तम् वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः இது 18வது ஸ்லோகத்தினுடைய 2வது பார்ட்டாக வர உபன்யாசம். மதுரஹா என்பதான திருநாமத்திற்கு அர்த்தம் சாதிக்கிறார். ஸ்லோகமானது ஒரு தடவை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். வசீவதான்யோ குணவான் ருஜுசுசிர் மிருதுர்தயாளுர் மதுர ஸ்திர சமஹாம் கிருதீகிருதஜ்ஞஸ்வமசி ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாம் அமிர்தோததிஹி குணாமிர்தோததிஹி என்பதாக. மதுரஹா ரசோ வைசஹ ஆனந்தோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம இத்யாதி பிரசித்த நிரதிசய ஆனந்தஸ்வரூபா. மதுரஹான்றதுக்கு ஆனந்தஸ்வரூபா என்பதாக அர்த்தம் சாதிக்கிறார். அது ஆனந்தஸ்வரூபத்துவம். எப்படிப்பட்ட ஆனந்தஸ்வரூபத்துவம்னா நிரதிசய ஆனந்தஸ்வரூபத்துவம். இவரை காட்டிலும் அதிகமாக ஆனந்தத்தை உடையவர் என்று ஒருவர் உள்ளார் என்று இல்லாதபடிக்கு நிரதிசயமான ஆனந்தத்தை தன்னுடைய சொரூபமாகவே உடையவர் என்று தாற்பரியம். சரி, அது எங்க கிடைக்கிறது? அந்த மாதிரி ஒரு ஆனந்த சுரூபத்துவம் பரமாத்மாவுக்கு இருக்கு. ஆனந்தமே ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம்னா புரியுறது. ஆனந்தமே ஸ்வரூபம்னா என்ன? ஆனந்தகான்றது கூட ஞானத்தினுடைய ஒரு விசேஷம்தான், ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம் அப்படின்னு தான் நம்ம சாதாரணமா சொல்றது. அவருடைய ஆனந்த ஸ்வரூபம்ன்றதுதான் ஞானஸ்வரூபத்துமே. ஞானமே ஆனந்தமாக பரிணா ஆனந்தமாக இருக்கிறது என்று தாத்பரியம். ஏன்னா ஞானானந்தமயஹா அப்படின்னு வச்சா ஞானம் ஆனந்தம் ரெண்டும் சொல்லியிருக்கு. இருந்தாலும் அவைகளுக்குள்ள ஞானத்தை காட்டிலும் ஆனந்தம் வேறவான ஞானத்தினுடைய ஒரு விசேஷம்தான் என்று சொல்லலாம். அப்படி ஞானானந்தமயம் இல்லை, ஞானம் வேற ஆனந்தம் வேற அப்படின்னாலும் உபபன்னம் தான். ஏன்னா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்பதாக கம் பிரம்ம கம் பிரம்ம ரசோ வைசஹா என்பதாக ரசத்தையே சுரூபமாக உடையவன் என்று, ஆனந்தமே சுரூபமாக உடையவன் என்று வேதமே சொல்லுகிறபடியினால் என்று அர்த்தம். அதையேவ உபாய தசாயாமப்பி மாதுரியம் உச்சியதே. அதன் அவன் வந்து அந்த தேச விசேஷத்தில் பரமாத்மாவை நம்ம நாம் அடைந்தால் அங்கு ஆனந்த ஸ்வரூபனாக உள்ளான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு உபாயத்தை அனுஷ்டானம் செய்கிற சமயத்திலே கூட அவன் ஆனந்தமயமாகவே நமக்கு தோன்றுகிறான் என்ற அர்த்தத்தையும் இங்கு சாதிக்கிறான். அது எப்படி சாதிக்கிறார்? அதை ஏவ உபாயதாயாம் அப்படி மாதுரியம் உச்சியதே. உபேயதை உபாயதைன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளை அடைந்த பிறகு நாம் அனுபவிக்கிறது உபேயதை. உபேயன் பரமாத்மா, அடையப்பட வேண்டியவன் உபேயகான்றதுக்கு அர்த்தம். அந்த உபேயதைன்னா அடைய வேண்டிய தசை, அதாவது மோக்ஷத்தில் பரமாத்மாவை அடைந்து நாமும் அந்த குணாஷ்டக ஆவிர்வாவங்களுடன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் பரமாத்மாவுடன் சேர்ந்து. சஹ பிரம்மணா அப்படின்றதாக அந்த ஆனந்தத்தை இவனும் அனுபவிக்கிறான் என்றல்லவா வேதம் போதுகிறது. அதன்படி உபேய தசையில ஆனந்த ஸ்வரூபத்துவம் பரமாத்மாவுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை இவன் அனுபவிக்கிறான் என்று சொல்லலாமே. அப்படின்னா உபாய தசையிலும் அனுபவிக்கலாம் என்பதற்காக உபாய தசை உபேய தசை ரெண்டுலேயுமே அவன் மதுரன் என்ற அர்த்தத்தை பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா என்று பெருமாளுக்கும் நாம் பிரீத்தி பாத்திரமா இருக்கும். எப்ப பெருமாள் நமக்கு பிரீத்தி பாத்திரதா இருக்காரோ அதனால அவன் அவன் அவனுடைய மாதுரியத்தை உபேய தசை உபாய தசையிலையும் அனுபவிக்கலாம். உபாய தசைனா என்ன? தியான தசை. தியானத்துல பெருமாளை சாட்சா்காரம் பண்ற ஒரு தசை, இல்ல பகவத் ஸ்மரணம் பண்ற தசை. அதற்கப்புறம் கதா இத்தியாதிகள்ல பாகவத கதையை கேட்கிறோம், அங்க பரமாத்மாவுடைய ஆனந்த சுரூபத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி தசைகளிலும் உபாய தசைகளில், இதெல்லாம் உபாயம் நமக்கு பரமாத்ம பிராப்திக்கு உபாய பூதமான எல்லா விதமான பக்தியையும் இங்கு நாம் அனுஷ்டிக்கிற சமயங்கள்லாம் கூட நமக்கு உபாய தசையினே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்சம் அமப்பிரியா கதையந்தஸ்த மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. பெருமாளுடைய திருநாமத்தை நாம் சொல்லி கூத்தாடும் சமயங்களும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் சமயங்கள், அவைகளும் உபாய தசைகள். கதையந்தஸ்த மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச என்று பெருமாளை எப்பொழுதும் பாடிக்கொண்டு நாம் நித்யம் அவருடைய பக்தர்கள் துஷ்யந்தி ரமந்தி சந்தோஷப்படுகிறார்கள் என்று பிரமாண வசனம் சொல்லுகிறது. கொநாகபிருஷ்ட கமனம் புனராவர்த்தி லட்சணம் கொஜப்போ வாசுதேவேதி முக்தி பீஜமனுத்தமம் அப்படின்றதாக, அந்த சொர்க்கத்தினுடைய மேலே ஏறுறதுன்றது என்ன பெரிய விசேஷம், அது புனராவர்த்தி லட்சணம் தானே, புனராவர்த்தி சுரூபம் தானே, மறுபடியும் எர்கத்வா நனிவர்த்தந்தே என்ற அனிவர்த்தி, அதாவது புனர் அனாவிருத்தி பூர்வகமான ஒரு ஸ்தானம் இல்லையே, அனாவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையே, அதனால அது எங்க இது எங்கன்னு சொல்றதுக்காக ஆகபிருஷ்ட கமனம் புனராவிருத்தி லட்சணம் கொஜப்போ வாசுதேவேதி முக்தி முக்தி பீஜம் அனுத்தமம். அது உபேயமாகிற சொர்க்கம் கூட உபாய தசையில நாம் அனுபவிக்கிற பெருமாளை காட்டிலுமே கம்மியானதுதான். கொஜப்போ வாசுதேவே ஜபம்ன்றது உபாய தசை, அந்த ஜபமாகிற உபாய தசையே வாசுதேவான்னு சொல்லிட்டு ஜபம் பண்றது ரொம்ப உத்தமமானது நாகபிருஷ்ட கமனமாகிற உபேயத்தை காட்டிலும். நாகபிருஷ்ட கமனம்ன்றது அடைய வேண்டிய வஸ்து, சொர்க்கம் யாகயஜ்ஞாதிகளை பண்ணி அனுபவிக்கிற ஸ்தானமாகிற சொர்க்கம் இருக்கிறதே, அது எங்க வாசுதேவான்ற ஜபம் பண்ற உபாயானுஷ்டான தசையிலேயே அதனுடைய ஆனந்தம் எங்க என்று ஆனந்தத்தினுடைய தாரதமியத்தை உபய தசையான மோக்ஷ சொர்க்கத்தோட உபாய தசையான வாசுதேவ ஜபம் இருக்கே அது ரொம்ப உயர்ந்தது என்பதை குவ குவ என்ற சொல், அது எங்க இது எங்க என்று சொல்லி காமிக்கிற ஒரு பிரமாண வசனத்தை எடுத்து நமக்கு மதுரகான்ற திருநாமத்தை விளக்கறதுக்காக கையாள்ற. குவநாக பிருஷ்ட கமனம் புனராவர்த்தி லட்சணம் கொஜப்போ வாசுதேவேதி முக்தி பீஜம் அனுத்தமம். உபாய தசையிலேயே எப்படி இருக்குன்னா உபய தசை எப்படி இருக்கும் பாருங்க. வாசிகம் காய்கம் வா மாது காய்கம் சவா மாதுரியம், மாதுரியம்ன்றது வாசிகமான காய்கமான, வாசிகம்னா பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லச்ச அப்புறம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்ச, ரெண்டுத்திலையும் வாசிகம் காய்கம் ச மாதுரியம். பிரியவாதி ச பூதானாம் சத்யவாதி ச ராகவஹா என்று பிரியமே பேசுறவன் பகவான் ஸ்ரீராமன், பூதானாம் சத்தியவாதி சத்தியத்தையே சொல்றவன், இதுதானே வஸ்துதா ஆனந்தம். என்ன பெருமாள் இங்கே அவதார திசையிலையும் எல்லாருடையும் ஆனந்தத்துடன் இருந்தார் என்றால் அவர் அவரால் மற்றவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கணும், அப்பதான் அவர் ஆனந்த சுரூபியா இருக்க முடியும். பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவஹா என்பதாகவும் பிராமணேபியோ விசேஷத்தா என்னி பிரதிஜான் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ அவளுடைய அசந்தோஷத்துக்கு பாத்திரமே ஆக மாட்டார்ன்றதுனாலையும், சோமவத் பிரியதர்சனா எப்படி சந்திரனை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படுறதோ அந்த மாதிரி பிரியதர்சனன் இவர் என்றும், ரூபௌதாரிய குணை பூம்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம், இதெல்லாம் பகவானுடைய சாட்சா்காரம் பெற்றவர்களுடைய அனுபவங்கள். பகவானுடைய ஒரு அம்சமானது இங்கு அவதாரம் எடுக்கச் செய்ய இவ்வளவு ஆனந்த சுரூபத்தும் அந்த பரமாத்மாவுடைய அம்சமான அவதாரத்துக்கு இருக்கு. ரூபௌதாரிய குணைகி, ரூபம் என்ன ஔதாரியம் என்ன முதலிய குணங்களால் பும்சாம் புருஷர்களுடைய திருஷ்டி சித்தாபஹாரினம், அவர்களுடைய கண்களையும் மனதையும் ஈர்க்கக்கூடியவர் இந்த பெருமாள். சாக்ஷான் மன்மத மன்மதஹா இத்தியாதிஷு பிரசித்தம், சாக்ஷான் மன்மத மன்மதஹா இத்தியாதி இடங்கள்ல உபாய திசையிலையும் அவதார திசையிலையும் கூட பெருமாளுடைய ஆனந்த சுரூபத்துவம் பிரசித்தம். அதையேவ ஜிகாம்சாவஸ்தாயாமபி ஹிருத்யத்வம் ரக்த ருஷ்டையோர் பீஷ்ம சைத்தியோ பிரசித்தம். அதாவது கொல்ற சமயத்துல கூட பெருமாள் அற்புதமா கட்டாட்சம் தருகிறார் என்ற விஷயமானது பீஷ்மன் என்ன, சைத்யன்ற சிசுபாலன் என்ன, இவர்களுடைய வத சமயத்துல பிரசித்தம், ஹிருத்யத்துவம் பிரசித்தம். பெருமாள் அவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறார். அவர் அது வந்து என்ன அடிக்கிறதுக்கு அங்கேருந்து வந்தாரு அப்படின்னு பீஷ்மர் ஆனந்தப்படுறார். அப்ப பெருமாளுடைய அழக வர்ணிக்கிறார். அப்படி ஜிகாம்சாவஸ்தாயாம் அப்படி ஹிருத்யத்துவம் ரத்த ருஷ்டையோகோ பீஷ்ம சைத்தியோ, ரத்த ருஷ்டையோ ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்கார். அப்படி இருக்கச்ச கூட அவருடைய அழக அவர்கள் கொண்டாடுகிறார்கள், ஆனந்தத்தை கொண்டாடு, ஆனந்த சுரூப்பியாக இருக்கிறார் என்று அவர்கள் கொண்டாடும் அளவிற்கு அந்த பெருமாளுடைய சுரூபமானது இருப்பது. அதுதான் மதுரஹா. எவ்வளவு அழகான விஷயங்கள் எடுத்து காமிச்சிருக்கார். இதெல்லாம் விஸ்தாரம் பண்ணணும். வஸ்துதா அந்த இடத்துல பீஷ்மருடைய வசனங்கள் எடுத்து கையாளணும். அந்த பீஷ்மருடைய வசனங்களை நம்ம பார்க்கணும். அந்த சிசுபாலனுடைய விற்த்தாந்தத்தில் பார்த்து அந்த இடத்துல இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் அனுபவிச்சோன்னா இன்னும் விசேஷமாக நம்மளுக்கு பெருமாளுடைய மாதுரியமானது கிடைக்கும். ஸ்திரஹா ஆசிதாபராதைஹி தத் பிரதர்சகைஹி அபி அக்ஷோபியா, ஆசிதாபராதைஹி தத் பிரதர்சகைரப்பி அக்ஷோபியா. ஸ்திரஹான்ற திருநாமம், ஸ்திரான எப்பவும் ஸ்திரமாக இருப்பவர்னு அர்த்தம். ஆசித்தால் அபராதம் பண்ணா கூட அதை இன்னொருத்தர் போய் அவர் அந்த அபராதம் பண்ணான்னு சொன்னால் கூட அவரை ஒன்னும் அசைக்க முடியாது. அவர் அப்படியா பண்ணா அப்படின்ட்டு போய் உடனே அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கிற ஆள் அவர் இல்லை. ஆசித அபராதைஹி தத் பிரதர்சகைஹி அபி அக்ஷோபியா, ரொம்ப அழகா சாதிக்கிறார். என்ன லோகத்துல தப்பு பண்றவானே காரணம் தப்பு, அவன் தப்பு பண்ணான்னு போய் சொல்றவா கோல் மூட்டி விடுறவா நிறைய லோகத்தில் அதிகமாயிட்டா பாருங்க. அதை தப்பு பண்றவன் அவன் பகவத் ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால அவனுடைய கர்மா அவனுடைய சோதனையினால பண்றான், கர்ம வசனமா இருந்து கொண்டு ஒரு தவறை பண்ணுகிறான். அவன் அந்த தப்பு பண்ணான் சுவாமின்னு போய் சொல்றதுன்றது மகா தப்பு. அது லௌகிகமான விஷயங்கள்ல சொல்றேன். சாஸ்திரியமான விஷயங்கள்ல சாஸ்திரத்துல யாருன்னா தப்பு சொன்னாக்க அதை போய் கண்டனம் பண்ணிதான் ஆகணும். அதை வந்து பெருமாள் சாஸ்திரத்துல தப்பு சொல்றா, சுத்தி ஸ்மிருதி மமை வாக்யான்னு இருக்கேன், உங்களை எல்லாம் வாசிக்க வச்சிருக்கேன், சாஸ்திரஜாளாக்கியிருக்கேன், அந்த தப்பான விஷயம் சொன்னா அவனை கண்டிக்க வேண்டாமோன்னு பெருமாள் சாஸ்திரஜாள் விஷயத்துல அவர் தப்பு பண்றாருன்னு சொல்லாம இருந்தா தான் கஷ்டம். அதை போய் சாதிக்கிறார் கூறத்தாழ்வான் பட்டர். கணச்சரச்சரணாட்சௌ பிக்ஷமாணௌ குதர்க்கைஹி ஸ்ருதி சிரசி சுபிக்ஷம் த்வத் ஜகத் காரணத்வம் அனுஷு விபரிணம்ய வியோம பூர்வம் ச காரியம் தவ பவதனபேக்ஷம் ரங்கபர்த்தர் ப்ருவாதேன்னு ஸ்லோகம். பெருமாளிடத்துல போய் கோல் மூட்டுறார். இந்த நையாயிக்கால் இருக்காளே, ரெண்டு பேர் இருக்கா சுவாமின், ஒருத்தருக்கு கணச்சரர்னு பேரு, கணாதர்னு பேரு, இன்னொருத்தர் அக்ஷரணஹா சரணாட்சஹான்னு பேரு. என்ன கணாதர் அக்ஷபாதர்னு அவருக்கு பேரு, அதான் இங்க சரணாட்சகான்னு சொல்ற, காலில் கண்ணு இருக்கிறவர்னு அர்த்தம். இவா ரெண்டு பேரும் என்னடா பண்றான்னா உதர்க்கங்களை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு ஸ்ருதி சிரசி ஸ்ருதியில வேதத்துல அற்புதமா அவனுடைய ஜெகத்காரணத்துவம் சொல்றத பரமாணுவுக்கு பரமாணு தலையில அந்த கிரீடத்தை கட்டி அதுதான் ஜெகத்காரணம்னு சொல்லி நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு உன்னுடைய தேவையே இல்லை ஜெகத் சிருஷ்டியிலன்னு பண்ணிட்டாளே அப்படின்னு தவ பவத் அனபேக்ஷம் ரங்கபர்த்தர் ப்ருவாதே கணச்சர சரணாட்சௌ ப்ருவாதே வீயோசன பிரயோகம் தாத்துலையும் பண்ணேன். அழகா காமிக்கிறார் பாருங்க. நம்மளெல்லாம் சாதாரணமா இந்த மாதிரி எழுத முடியாது, அங்கதான் நம்ம ஆனந்தப்படும். அப்படி கோல் மூட்டுறதுன்றது சாஸ்திர விஷயமா இருந்தா பரவாயில்ல, லௌகிக்க விஷயங்கள்ல ஏதோ தப்பு பண்ணாமல் அதை போய் கோல் மூட்டின்னு இருக்க கூடாது. பெரிய மனுஷத்தனம் இல்லை, பெருமாள் அதெல்லாம் திரஸ்காரம் பண்ணிடுவேன். சரிதா, இவனுடைய சுபாவம் இவன் சொல்றான், அவனுடைய சுபாவம் அவன் பண்றான், எல்லா பாபாவுடைய கர்மாவனால வந்தது, இதை சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு நினைச்சுருவார் பெருமாள். அதுதான் அவருடைய ஸ்திரத்துவம், அக்ஷோபியத்துவம் வேணும். அதாவது யுத்தத்துல சாரீரிகமா பெருமாளை யாரும் அசைக்க முடியாது, அந்த ஸ்திரத்துவம் ஒண்ணு இருக்கு. இப்ப எண்ணங்களால பெருமாளுடைய எண்ணங்களை மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது, அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது தாயார் மட்டும்தான் மாற்ற முடியும் பெருமாளுடைய திருவுள்ளத்தை. ஏதோ அவன் தப்பு பண்ணிட்டான், க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லி தாயாரால் மாற்ற முடியுமே தவிர அவர் அவருடைய சுபாவத்தில் எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வரதுக்கு மனுஷாலால முடியாது. ஆர்ஷித அபராதைகி தத் பிரதர்சகைரப்பி அக்ஷோபியா எதாக சுக்ரீவாதீன் பிரதி மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபிதஸ்ய ஸ்யாத். நல்ல அற்புதமான இடத்த உதாரணமா எடுக்கிறார். எல்லாரையும் அபிப்பிராயம் கேட்கிறார் விபீஷணன் சரணா, விபீஷண சரணாகதி பண்ணின உடனே விபீஷணன் ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு எல்லாம் வேண்டான்னு ஹனுமான் கூட வேண்டான்னு விடுறார். எல்லாருக்கும் அந்த எதிரிலேருந்து வந்திருக்கான், இவர்கள்லாம் மாயாவிகள், என்ன எண்ணத்துல வரான்னு தெரியாது, ராவணனோட இத்தனை நாள் இருந்திருக்கான், அவனை எப்படி நம்புறதுன்னு யாரும் விசுவாசமே இல்லை அவர்கிட்ட விபீஷணன். அப்ப மமாபித்து விவக்ஷாஸ்தி காசித் பத்தி விபீஷணம்ன்றதாக ஆரம்பிச்சு என்ன சரணாகதி பண்ணவாழ நான் என்ன எப்பவும் கைவிட மாட்டேன்னுட்டு அந்த அற்புதமான தன்னுடைய சரணாகத சம்ரக்ஷகத்துவத்தை காமிக்கிறார். அது வந்து அவருடைய பௌத்திகமான ஸ்திரத்தைய சொல்றது. என்ன ஏற்கனவே அவருடைய முடிவு என்னன்னா சரணாகத்தால ஒரு விதத்திலையும் கைவிடக்கூடாது அப்படின்ற ஒரு பிரதிஜை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு மனசுல. அதுக்கு விருத்தமா யாருன்னா ஒருத்தர் வேண்டாம் சுக்ரீவனை ஏத்துக்காதீங்கன்னு சொன்னா அவர் கேட்க மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்திரத்தை. ஸ்திரமான புத்தி இருந்தாதானே அது பண்ண முடியும். அதனால சங்கல்பத்தில் இருக்க திருடத்தை, அந்த திருடத்தையே தான் இந்த இடத்துல ஸ்திரகன்ற சப்தத்தினால சாதிக்கிறார். சமஹா ஜாதி குணவிருத்தாதி வைஷம்யவத்வதாமபி சரண்யத்வே விசேஷரஹிதஹா. அதாவது சமஹான்னா என்ன அற்புதமான லட்சணம். அதனால லோகத்துல ஜாதி இல்லைன்னு சொல்லி சமத்தை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு அற்புதமான லட்சணம் பாருங்களோ, இந்த லட்சணம் இன்னைக்கு பிராக்டிக்கலி நிறைய சமயம் நிறைய இடங்கள்ல தேவைப்படுது. சமதாமூர்த்தின்னு இப்போ ராமானுஜரை கொண்டாடுறோம். சமதான்னா என்ன அபிப்பிராயம், என்ன அபிப்பிராயத்துல சமதான்னு சாதிக்கிறா எல்லாரும் தெரியவாள்லாம் சொல்றா. அந்த சமதான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த லட்சணம் இருந்ததுனாதான் நிரூபணம் பண்ண முடியும். அதனால ஜாதி குண வைஷமியம் இல்லாம சமத்தான் அர்த்தமானா இல்ல சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு லட்சணத்தை இந்த சமத்தைக்கு சாதிக்கிறார். நிஜமாவே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம கிட்ட கேள்வி இருந்தா கேள்வி கேட்கிறவா நிறைய பேர் இருப்பா, பதில் இதான் சொல்லணும். ஜாதி குண விருத்தாதி வைஷமியவதாமபி ஜாதி விசேஷத்தினாலையும் குண விசேஷத்தினாலையும் சாரித்ரியா விருத்தம்னு சொல்ற சாரித்யம் கேரக்டர் அதுல இருக்கிற வைஷமியம் எல்லாம் இருந்தாலும் கூட சரண்யத்வே விசேஷரஹிதா அவன் ஒரு சரண்யன், அதாவது அவன் சரணாகதன். அவனை நாம் அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாத்தின்னு பார்க்கறதில்லை அப்படின்னு அர்த்தமே தவிர சமதான்றதுக்கு எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றது இல்லை. அந்த வைஷமியம் இருந்தாலும் கூட என்ன தன்னிடத்துல இருக்கிற சரண்யத்துவம் இருக்கே, என்ன சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்ற சர்வலோக சரண்யாயன்னு போடுற வால்மீகியே அந்த சமத்தை. என்ன சர்வலோகத்துக்கும் சமமான சரண்யன்ற சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத பாம்சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்றுதான் விபீஷணனுடைய வசனம் அங்க. விபீஷணன் அந்தரிஷகத ஸ்ரீமான் அந்தரிஷத்துல வந்து சொல்ற வார்த்தை என்னதுன்னா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். போய் உடனே சொல்லுங்கோள் விபீஷணன் வந்திருக்கான்னு சொல்லுங்கோள். யாரிடத்துல சொல்லுங்கோள்? சர்வலோக சரண்யனான ராமனிடத்தில் சொல்லுங்கோள் என்று அல்லவா அவன் சர்வலோக சரண்யத்துவத்தை பறைசாற்றுகிறான் பெருமாளுடைய. அந்த சரண்யத்தே விசேஷம் எதுவும் இல்லை. இவன் இந்த ஜாத்தின்னு ஒரு விசேஷம் இருக்கு, அதனால அவனுக்கு இப்ப சர்வலோ சரண் அவனுக்கு சரணாகதி இப்ப கிடையாது, இவனுக்கு மட்டும்தான் சரணாகதி பிராமணனுக்கு முதல்ல அப்படின்னு எல்லாம் அவர் மனசுல ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. ஜாதி பேதம் இருக்கு, இருந்தாலும் அந்த வைஷம்யத்தை பகவான் சரணாகத்தால் விஷயத்துல நோக்குவதில்லை என்ற ஒரு சமத்தை அந்த விஷயத்த சமம் ஸ்ரூயதேஹி சர்வஸ்ய சரணம் சுகுத்து என்பதாக. அதே மாதிரி சர்வலோக சரண்யாய சொன்ன ஸ்லோகம் சுகதம் சர்வபூதானாம் தியாத்வாமாம் சாந்தி மிருச்சதி என்று பகவத்கீதை. சமோகம் சர்வபூதேஷு, நான் சர்வபூதங்களிலும் சமமாக இருக்கிறேன் என்ற விஷயம். இவைகள் எல்லாம் இங்க சமஹா என்ற திருநாமத்திற்கு பிரமாணமாக காட்டப்பட்டன. கிருதி என்ற திருநாமம் கடைசியாக இன்னொரு திருநாமம் இருக்கு, கிருதஜ்ஞம். கிருதி ஸ்வார்த்த கர்த்தவிய விசேஷ ரஹிதா, கிருதி என்ற சப்தத்துக்கு அழகான அர்த்தம் சாதிக்கும். தனக்காக ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கணும் என்ற சுவார்த்தமாக கர்த்தவிய விசேஷங்கள் இல்லாதவன், பண்ண வேண்டிய காரியங்கள் எதுவும் கிடையாது. அதாவது கிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருதி அப்படின்னா தன்யத்தை. அது ஒன்றும் இல்லை என்னுடைய, அது அடிக்கடி அது அது ஒரு அது என்னுடைய ஒரு ஆச்சாரியர்ல ஒருத்தர் அடிக்கடி சாதிப்பார், கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, லோகத்தில் வந்தால் சந்தேகம்னு இல்லாமல் இருக்கணும் சாஸ்திரம் வாசிக்கிறவாளுக்கு. அந்த சாஸ்திர சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தது எனக்கு, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சாதிப்பேன். அதாவது கிருதின்ற திருநாமத்தில் சொல்லச்ச வியாக்கியானம் பண்ணச்சு அவருடைய ஞாபகம் வருது. ஏன்னா அந்த சுவாவம் என்னென்ன, தனக்குன்னு ஏதோ இன்னும் பாக்கி இருக்கு கர்த்தவியம் அப்படின்னு இல்லாத ஒரு ஸ்திதி பெருமாளுடைய ஸ்திதி. எப்போ தனக்குன்னு மற்றவாளுக்காக நிறைய பண்ணணும், தனக்கோசரம் எதுவும் இது பாக்கின்னு ஒன்றும் கிடையாது, அதுதான் கிருதி. ததாக பெருமாளே சாதிக்கிறார், நமே பார்த்த அஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. நானே கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு லோகத்தில் எதுவும் அடைய வேண்டியதே கிடையாது. மூணு லோகத்திலையும் நமே பார்த்த அஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, மூணு லோகத்திலையும் எனக்கு பண்ணிக்கணும்னு ஒரு காரியம் கிடையாது. அதனால நான் வர்த்தையை வச்ச கர்மணி, நானே கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன சாதிக்கிறார், அதுதான் அந்த கிருதி. எதுவும் ஒன்னு அபேட்சை இல்லை. எத்வா ஆசித்த ரக்ஷணேன கிருதகிருத்தியா, இல்லைன்னா ஆசித்த ரக்ஷணம் பண்ணி கிருதகிருத்தியனாக இருக்கிறா என்ற கிருதகிருத்தியத்துவம், அதுதான் கிருதி. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்பா அப்படின்னு பெண்டிங்கே வைக்காதவா இருக்கா பாருங்க, ராத்திரி ஃபைல்ஸ் பெண்டிங் வைக்காதவா, அவால ஒரு விதத்துல அந்த கிருதின்னு சொல்லலாம். எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு சித்தமா இருக்கேன். அவர் அதை பார்த்து ஒருத்தர், ஒரு சுவாமி, எல்லா காரியம் முடிச்சுட்டேன் சித்தமா இருக்கேன், பெருமாள் கூட்டா கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி அவரை பெருமாள் சீக்கிரமே கூப்பிட்டுட்டேன், ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், எல்லாரையும் அவ்வாளுக்கு என்ன எழுதி வைக்கணுமோ எல்லாம் எழுதி வச்சுட்டேன், இந்த லோகத்துக்கு காரியம் முடிஞ்சுடு, அது எனக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பெருமாள் சித்தமா இருக்கச்சா என்ன பண்றது, சரணாகதி பலிக்கிறது, பலிச்சிருக்கு பெரிய இடத்துல சரணாகதி, அதனால அற்புதமா அவரை பெருமாள் சீக்கிரமே கூப்பிட்டுட்டார். கிருத்தின்றது அந்த சுபாவம் என்னன்னா கிருத்தகிருத்தியத்தை, பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டேன், அப்படிதான் பெருமாள் எப்பவுமே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டவராதான் இருப்பார், பெண்டிங்கே கிடையாது. ததகிருத்தம் அபிஷிச்சே தியாரம்பிய கிருத்தகிருத்திய கிருத்தகிருத்தியஸ்ததா என்பதாக அபிஷிச்ச அப்படின்னு ஆரம்பி, அதாவது லங்கையில விபீஷன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், அதே மாதிரி சுக்ரீவனுக்கு முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், அந்த மாதிரி எல்லா காரியமும் நிர்வர்த்தமான சமஸ்த காரிய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டார். அப்ப கிருத்தகிருத்தியா ததா பிரமுமோத, கிருத்தகிருத்தியரான பெருமாள் சந்தோஷமாக இருந்தார்னு வருது பிரகரணத்துல. அதுவா கிருத்தம் கிருத்தம் உபகாரா கிருதஜா இத்தியத்திர ததா திருஷ்டேகே கிருதி அப்படின்னு, அதாவது மத்தவாளுக்கு உபகாரம் பண்றவர். என்ன அப்போ மத்தவா பண்ண உபகாரத்தையும் ஞாபகம் வச்சுருக்கவர் கிருதஜா, அது அந்த கிருதஜத்தை யாருண்ட இருக்கோ அவன் கிருதி. அதுவா கிருதஜத்தையே தனக்கு தன்னுடைய கிருதஜத்தையே தான் சந்தோஷமாக ஏற்றுண்டு அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு கிருதியாக இருக்கிறார், ஒரு காரியம் பாக்கி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்திதி. அவன் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கானே, நான் அவனுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு இருந்தா என்னடா பண்ணி என்ன பண்ணி நான் அவனை சரி பண்றேன். ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரியாளுக்கு பண்ற உபகாரத்துக்கு நம்ம என்னைக்குமே ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அந்த விஷயத்தில் நம்ம கிருத்தினா சொல்ல முடியாது, கிருத்தகிருத்தியான கிருத்தகிருத்தியோசனையும் சொல்ல முடியாது. இன்னும் ஆச்சாரியாளுக்கு நம்ம பண்ண வேண்டியது நிறைய. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், மோட்சத்தை பிரார்த்திச்சு அங்க போயும் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், பகவத் கைங்கரியம் ரெண்டும் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா அது எவ்வளவு நாள் பண்ணாலும் போறவே போறாது. அவ காட்டின வழியில நம்ம மோட்சத்துக்கு போயிட்டு அவள் அங்க இருக்கிற நம்ம ஆச்சாரியாளுக்கு நிச்சயமாக நம்ம கைங்கரியம் பண்ணுவோம். அதனால கிருதி என்ற திருநாமம் பெருமாளுக்கு எந்த ஒரு காரியம் பாக்கி. தர்ம பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானவான்பா, தர்ம பிரவர்த்தனத்துக்காக எதுக்கு எதுக்காக எழுதினாரோ, இதாயதாகி தர்மசிய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசியன்னு, அதர்மம் எப்ப தலை தூக்குறதோ அப்ப தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்றதுக்கு தானே ஏழ்றார். அந்த காரியம் முடிஞ்சதுன்னா அவர் கிருத்தியாக ஆயிட்டார், செய்ய வேண்டியவைகளை செய்தவராக ஆகிறார். துவேதா அப்படி விஸ்வோபகார வியாபாரவான் இத்தர, எந்த அர்த்தம் சொன்னாலும் கிருத்தஜா என்ற அர்த்தத்தை, கிருத்தஜத்தை அவன் இடத்துல இருக்குன்னு அர்த்தம் சொன்னாலும், இல்ல தர்ம பிரவர்த்தனார்த்தம் அவதீர்ணனானவன் தர்ம பிரவர்த்தனார்த்தம் பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணி கிருத்தகிருத்தியனாக ஆயிட்டான் என்று அர்த்தம் சொன்னாலும், ரெண்டு விதத்திலையும் விஸ்வோபகார வியாபாரத்தை பண்ணுபவர், விஸ்வோபகாரம் என்ற வியாபாரத்தை செய்பவர் அர்த்தம். ஆசிரித்தேஷு விசேஷத்தீயத்தே யோகக்ஷேமம் வகா, ஆசிரித்தால் விஷயத்துல பெருமாளே விசேஷத்தாக சாதிக்கிறார். என்ன யோகக்ஷேமம் வகாமியம், யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துக்கிறாருன்னா, ததாமி புத்தி யோகம் தம் ஜேனமாம் உபயாந்தித்தே, அவன் புத்தி ஞானத்தை கொடுத்துடுறேன், அதன் மூலமாக அவன் என்னிடத்துல வந்துடுறான். அப்பதான் அவர் கிருத்தகிருத்தியனாக ஆற, அவன் என்ன ஆசித்தவனை ஆசித்தவனுக்கு நான் என்ன பண்றேன், அந்த ஞானத்தை கொடுத்துடுறேன், அந்த ஞானத்தின் மூலமாக அவன் என்னிடத்துல வந்து சேர்ந்துடுறான் அப்படின்றதாக அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சாதிக்கிறார் பாருங்க. அதுதான் கிருதி என்ற சுபாவம். வரையில் உபகிருத்தம் ஜானாதீதி கிருதஜா, மத்தவா பண்ண உபகாரத்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்கார், அதை அதை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா கிருதிக்கு அப்புறம் கிருதஜான்ற திருநாமத்தையே எடுத்துட்டேன். கிருதஜா உபகார லேசமபி பகுமன்யதை தாத்தர், சின்ன உபகாரமா இருந்தா கூட அதை ரொம்ப பெருசா நினைக்கக்கூடியவர் அர்த்தம். என்னைக்குமே சின்ன சின்ன வருமானமா இருந்தா கூட அதை பெருசா நினைக்கிறவன் தான் ரொம்ப உயர்ந்தவன் லோகத்திலேயே. எவ்வளவு கொடுத்தாலும் போராது, சந்தோஷ தலையை தொங்க போட்டுட்டே போக வேண்டியது. என்ன நீங்க 10,000 கொடுங்க 1,00,000 கொடுங்க தலையை தொங்க போட்டுட்டே இருக்கு, அது ஒன்றும் வசதி கிடையாது. எவ்வளவு அல்பமப்பி ஆனித்தம், அதாவது சிஷ்யால் கொஞ்சம் கொண்டு வந்தா கூட அதை பெருசா நினைக்கணும். அது கிருத்தஜ்ஞான்ற திருநாமத்தினுடைய தாத்பரியம். உபகாரலேசமபி பகுமன்யதை இது தாத்பரியம். ததுச்சதே நஸ்மரத்ய அபகாராணாம் சதமப்பி ஆத்மவத்தேயா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேனைக்கேன துஷ்யதீன்னு ஒரு பிரமாண வசனம். அபகாரங்களுடைய சதமபி, நூத்து கணக்கில் பண்ண அபராதத்தை கூட அவன் பொருட்படுத்துவதில்லை, நஸ்மரதி நினைப்பதில்லை. ஏண்டானா ஆத்மவான், அந்த ஆத்மவான் கோஜி தத்துவ ஆத்மவான், அந்த ஆத்மவத்வம் அப்படின்னா அர்த்தம் என்ன, வசுதா ஆத்மா, ஆத்மாவை உடையவன் என்ன பண்ணுவான், அதாவது ஆத்மவான் அப்படின்னு ஆத்மாவை உடையவன் தானே எல்லாரும், ஆத்மா இல்லைன்னு சரீரவான் சொன்னா கூட புரியுறது. ஆத்மவான் என்னடா, ஆத்மவான்ற சப்தத்துக்கு அர்த்தம் மற்றவாளுடைய உபகாரத்தை நிச்சயமா ஸ்மரிக்கக்கூடியவன் அர்த்தம், அதுதான் ஆத்மவான். நஸ்மரத்தி அபகாரானாம் சதம் ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன, ஆத்மவத்தையா மறுபடியும் சேர்த்துக்கோங்க இந்த லைனுக்கும், ஆத்மவானா இருக்கிற பண்ணினால ஏதோ ஒரு சின்ன உபகாரம் கதஞ்சித்தேன உபகாரேன, பெருமாளுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான் அந்த சின்ன பழமா அப்ப பத்திரம் புஷ்பம் பழம் தோயன்னு சமர்ப்பிச்சா கூட அதை பெருசா நினைக்கிறான். பூரியேவ மே பவேன்னு சாதிக்கிறேன், அல்பமப்பி ஆனித்தம் பூரியேவ மே பவே, பக்தைஹி அல்பமப்பி ஆனீத்தம் பிரீத்தியா, பிரீத்தினால கொஞ்சம் கொண்டு வந்தா கூட எனக்கு பகு அது அதிகமாகத்தான் பூரியேவ மே பவேத்னு சாதிக்கிறோம். அதெல்லாமும் இங்க எடுத்துக்கணும். ஸ்வயஞ்சாக கோவிந்தே தீயதா அக்ரந்தத் கிருஷ்ணாவாம் தூரவாசி நன்றினம் பிரவர்த்தமேவமே ஹதயாநாபசர்பதி, அதாவது கோவிந்தன்னு சின்ன திருநாமத்தை கூப்பிட்டாள் அவ்வளவுதான், ஆனால் அதுக்கே ரெண்டும் எனக்கு பெரிய கடமை வந்துட்டதாக தான் நினைக்கிறார். அது வந்து மனசுலேருந்து போக மாட்டேன்றது அவளுடைய அவளுக்கு உபகாரம் பண்ணணும்ன்றதாக நினைக்கிறார். எத்வா கதாசித்து சுகிருத்தம் ஆசித்த பிரார்த்தனா பிரார்த்தனா பங்கம் பிராப்த அவசரே ததபேட்சித பூரணாய சானுஷயோ சானுஷயா ஜானாதிக்கிதா. அதாவது ஒரு பிரார்த்தனை ஒரு பக்தன் பண்றான், அது அந்த சமயத்துல பலிக்கல, என்ன சமயம் வரைச்ச அதை பூர்த்தி பண்றதுக்காக அந்த கர்மாவை அவன் சானுஷயா அதை மனசுல வச்சுட்டு வச்சுட்டு வச்சுட்டு ஐயோ அன்னைக்கு பண்ணாம போயிட்டுனே அன்னைக்கு பண்ணாம போயிட்டுனே என் பக்தன் கேட்டானே அப்படின்றதாக அதை வந்து மனசுலயே வச்சுட்டு இருக்காரு. எப்போ அன்னைக்கு கேட்டானே பாவம் கொடுக்கலையே கொடுக்கலையே அப்படின்னு வச்சுட்டு பிராப்தாவசரா சமயம் வரும்போது என்ன நம்ம கர்மா கர்மா கணிஞ்சி பலன் பல பலன் தர பக்குவமாகற சமயத்துல அவன் அதை ஞாபகம் வச்சுன்னு பண்றான் பாருங்க, அதுதான் கிருத்தஜ்ஞம். ததாக சிரசாயா சதஸ்தனக்கு தம்யா சனவசனம் மயா இது பழைய வணங்கி என்ன கேட்டானே அவனுடைய வசனத்தை இன்னும் நாம் பண்ணலையேன்னு பெருமாள் ஏங்கின்னு இருப்பாராம். அத்த அசௌ அத்த அசீதி மத்தியம புருஷேன அர்த்த சித்தௌ அபி அதிகேனத்துவம் சப்தேன ஹேமாரவிந்த பரிமள நியாயாத் குணானாம் குண்யதீனத்வோத்கர்ஷ சூச்சியதே. இந்த ஸ்லோகத்துல கிருதி கிருதஜ்ஞத்வம் அசி என்று அசின்னு சப்தம் இருக்கு. தொம்னு அசி சொல்லாமையே தொம்னு இருந்தாலே அசின்னு தான் அர்த்தம். அத்தொம்ன்றதுனாலேயே அசின்னு சித்திக்கிறச்ச அசிய வேற போட்டிருக்கார், தொம்மையும் போட்டிருக்கார். தொம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னால் அப்போ தொம்ன்றதுனால ஒரு உயர்ந்த வஸ்துன்னு தெரியுது. அதுல அந்த உயர்ந்த வஸ்துன்றது என்னன்னாக்க ஒரு ஹேமாரவிந்தம் தங்கத்தால பண்ணப்பட்ட தாமரை, அதுல பொன்மலர் நாற்றம் உடைத்துன்னு அதுல வேற மனம் வேற இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக தொம் சப்தத்தினாலேயே ஹேமாரவிந்தம் உயர்ந்த வஸ்து கிடைக்கச்ச அதுல பரிமளம் குணமாகிற குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன எப்படி இருக்கு? இவ்வளவு குணங்கள் இருக்கு அந்த வஸ்துல அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம். அதர்வைஸ் ஆல் அதை அப்படி இல்லைன்னா கூட நமக்கு வந்து அது உயர்ந்த வஸ்துவா பகவானுடைய திருவடி நமக்கு எப்பவுமே இருக்கு, பகவான் எப்பவுமே நம்மளுக்கு உயர்ந்தவரா இருக்கார். அப்படி இருக்கும் போது ஹேமாரவிந்தம் ஆனது இன்னும் சுகந்தத்தோட இருக்குன்னு சொன்னா ஹேமாரவிந்த பரிமள நியாயா ஹேமாரவிந்தம் இன்னும் பரிமளத்தோட இருக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமோ. அந்த மாதிரி குணானாம் புண்ணியதீன உத்கர்ஷ சூச்சதே குணங்களுக்கும் என குணங்களுக்கு கூட பெருமாளை போய் சேர்றதுனால்தான் அதுக்கும் பெருமை. குணானாம் அப்படி புண்ணியதீன அந்த வாசனைன்றது தாமரையை போய் சேர்ந்ததுனால்தான் அதுக்கு வசதி. ஒரு கவி ரொம்ப அழகா சொல்றான் என்ன ததா ஜாயந்தே குணா எதாத்தே சகுதையை கிருஷ்யந்தே ரவிக்கிரணானுகிரகீதானி பவந்தி கமலானி கமலானி. பக்தால் அந்த குணத்தை அனுபவிக்கிறதுதான் பெருமாளுக்கு அந்த குணங்கள் ரொம்ப உயர்ந்ததாக தோன்றும், அவருக்கும் தோன்றும். ஆஹா இந்த அற்புதமான குணத்தை பகவான் என்கிட்ட குணம் இருக்குவா அதை அனுபவிக்கிறவன் கிடைச்சானேன்னு ஒரு சந்தோஷம் பெருமாளுக்கு. ததா ஜாயந்தே குணாஹா அப்பொழுதுதான் குணங்கள் உருவாகின்றன. எதாத்தே சலுகையே கிருஷ்யந்தே எப்பொழுது அந்த குணங்களை ஒருவன் ரசிகன் கண்டுபிடிச்சு அனுபவிக்கிறானோ ஒருவரிடத்துல இருக்கிற குணத்தை தோஷத்தை தான் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அனுபவிக்கிறோமே. ஆனால் சாதாரணமா மனுஷங்களிடத்துல குணங்களும் இருக்குமே அந்த குணங்களை கண்டுபிடிச்சு அனுபவிக்கிறதுலதான் அந்த நம்மளுக்கும் ஆனந்தம் அந்த குணத்தை உடையவனுக்கும் ஆனந்தம். அந்த மாதிரி பெருமாளுடைய குணங்கள்லாம் பெருமாளை அடைஞ்சதுனால அவைகளுக்கும் ஏற்றம் அதை புரிஞ்சுக்கிறோமே நம்ம அப்ப பெருமாளுடைய குணங்கள் இன்னுமே விகசிக்கும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதனால்தான் ஸ்தோத்ர பிரியா விஷ்ணுன்னு சொல்லுவான், ஸ்துதி பிரியோ விஷ்ணுன்னு சொல்லுவான். ஏன்னா ஸ்தோத்திரம் உற்சவ பிரியன், அவன் உற்சவமும் பிடிக்கும் ஸ்தோத்திரமும் பிடிக்கும். வசுதா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அவன் தானே, அவனை தவிர யார போய் ஸ்தோத்திரம் பண்றது? அதுக்குதானே சொன்னால் விரோதம் இது பதிகமே சாதிச்சார், அதுக்குதானே வைராக்கிய பஞ்சகமே ஏற்பட்டது. அப்படியாக அவனை ஸ்தோத்ர பிரியம் ஸ்துதி பிரியம் அவன் வந்து எதையும் ஞாபகம் வச்சிருக்கிறவன். சிரசா யாச்சதா தஸ்ய நக்ஷத்திரம்னு அவன் வந்து அவன் கேட்டானே நான் பண்ணலையே நினைச்சுட்டே இருக்கிறவன். அப்படிங்கிற இந்த குணங்கள், இந்த கிருதஜத்துவமான கிருதஜத்துவ பரியந்தமான வசீன ஆரம்பிச்சு இந்த குணங்கள்லாம் ராகவம் சோபயந்தியத்தை என்று அர்த்தம். ராமரை அழைத்து என்ன ராமரையும் சோபிக்கின்றன, அந்த குணங்களும் சோபிக்கின்றன. அப்படி பொன்மலர் நாற்றம் அடைந்து மாதிரியாக பகவானே இவ்வளவு அற்புதமான பாத்திரத்துக்கு அற்புதமாக இருந்திருக்காரு. அது சுரூபத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தம், சுரூபத்தில் நமக்கு கிடைக்கிற ஆனந்தம். அது இவ்வளவு குணங்களோட இருக்கு அப்படின்னா பூ அந்த வாசனை கூட இருக்காதுல, இவ்வளவு அற்புதமா பெருசா இருக்கு இந்த கமலம்னு பார்த்தா அதுல வாசனை கூட இருக்கா அப்படின்னா வாசனை இருந்தா எவ்வளவு சந்தோஷம் பார். அந்த மாதிரியாக பொன்மலர் நாற்றமடைத்துன்ற மாதிரியாக குணங்களால ஏற்படுற குணிகி ஒரு ஏற்றத்தையும் சொல்லும். தவித்தம் அபியுக்தி, அதுக்குதான் பட்டரசாச்சார் குணாயத்தம்ன்றதாக ஸ்லோகம். குணாயத்தம் குணத்தினுடைய அதீனம் தான் குணி, ஒரு குணத்தை உடையவனுடைய ஏற்றம். இத்தியாரத்திய குணா சத்திய ஜான பிரபத்தைய சத்வத்கதையா சுபீபூதம் யாத்தா இதுமேஷ்ம ஸ்ருதி வசாத்ன்றதாக சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ பிரபத்தி குணங்கள்லாம் இருக்கே, சத்திய சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ அந்த அபாதப ஆத்மத்துவ விஜரத்துவ மிருத்யுத்துவ எல்லாம் இந்த குண அஷ்டகங்கள் இவைகள் எல்லாம் சத்திய ஜான பிரபிருத்தையா முதலானவைகள்ன்றதுனால எல்லா குணங்களும் எடுத்து சத்திய ஜானத்தையா சுமே பூயம் யாத்தா உன்னையடைந்தவைகளாக அப்படியினால் அவைகள் சுபை சுப சுபத்தை உடையவைகளான ஆயின என்று நாங்கள் ஸ்ருதிவசாத் நிர்ணயிஷ்ம, ஸ்ருதியினுடைய ஆதாரத்தில் நாங்கள் இப்படி நிர்ணயிக்கிறோம் என்று சாதிக்கிறார். அதனால இது அசீதி வர்த்தமான வியபதேசா, அசீன்னு பிரசன்டென்ஸ்ல அது வர்த்தமான காலத்துல வியபதேசம் இருக்கிறதுனால காலபாயதான சுபாவம் அது கலியுகத்துல இப்படி இருக்காது, அந்த யுகத்துல அப்படி இருக்கும், அந்த யுகத்துல அப்படின்லாம் கிடையாது. எப்பவும் பெருமாளத்துல இந்த குணங்கள்லாம் மாறுவதில்லை. காலபேதேன சுபாவம் பெருமாளுக்கு மாறுமோன்னு நினைக்க வேண்டிய அவசியம். சுபாவத்தாயே சமஸ்த கல்யாண குணாமத்தோ தரிசி சுபாவத்தா நட்டு புண்ணியசேஷ விவர்த்த பரிணாமி, அதாவது நம்மளுடைய புண்ணியத்தினுடைய அடிப்படையில தான் அவை அவருடைய குணங்கள் மாறும்லாம் கிடையாது. சுபாவத்தாயே சமஸ்த கல்யாண குணாமிர்த உதவி, இந்த இத்தனை குணங்களும் அவருக்கு சுபாவத்தாவே நித்யானாம் முக்தானாம் குணாஸ்வதீனாக தவத்தின பராதீனாச்சு பாவம், அதாவது நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் குணங்கள்லாம் இருக்கே அது உன்னுடைய அதீனம். ஆனால் பெருமாளே உன்னுடைய குணங்களுக்கு வேற யாரோ ஒருத்தருடைய அதீனம் இல்லை உன்னுடைய குணங்கள் அப்படின்னு தத்ன பராதீனா சுருயதே சுவாபாவிக்கு ஞான பல கிரியாச்ச என்பதாக ஸ்ருதியே சொல்லும். பெருமாளுடைய ஞான பல கிரியைகள் எல்லாமே சுவாபாவிக்கின்றன. உன்னிடத்துல இல்லாத கல்யாண குணங்கள் எங்கேயுமே இல்லை. உன்னிடத்துல ஒரு குணம் இல்லைன்னா அது வேற எங்கேயும் இல்லைன்னு, அதனாலதான் என்ன பண்றா நீங்க சாமானியத்தை சங்கிரிக்க உபசம்ஹரதி. சமஸ்த கல்யாணம் சொல்லிட்டு வந்த இன்னும் எண்ணற்றவைகளாக இருக்கின்றன, வேதங்களையே எண்ண முடியலை, வேதங்களாலேயே எண்ண முடியாத உன்ன குணங்களை அடியன்யவன் பரிகரணம் பண்ணுவதற்கு என்று அவரை கருதி முக்கியமான குணங்களை சாதிக்கவும் சாதித்து சமஸ்த கல்யாண குணாமிர்தோதரி என்று முடித்துக் கொள்கிறார். எல்லா குணங்களுக்கும் நீர் ஒரு சமுத்திரமாக விளங்குகிறீர். சமஸ்த கல்யாண குணாத்மகோசவ் தே ஜோபலைஸ்வரிய மகாவபோதாம் என்ற ஸ்லோகமும் இங்கு அனுசந்தானம் பண்ணிக்க வேண்டும். எல்லா குணங்களும் குணங்களாகவும் பெருமா குணங்கள் கல்யாண குணாத்மகாக எல்லா கல்யாண குணஸ்வரூபத்திலையும் பெருமாளே இருக்கார். தேஜஸ் பலம் ஐஸ்வர்யம் மகாவபோதா சர்வஜத்துவம் இவைகள் எல்லாம் பெருமாளிடத்தில் சகஜமாக இருக்குன்னு அர்த்தம். அத்த கல்யாண குணசத்தேன நிர்குணஸ்ருதீனாம் உத்தர்காபவாத நீத்யா ஏய குண விஷயத்துவ சூச்சனாது கல்யாண குண காஸ்ய வச்சனாச்ச நிர்குணவாதா பரிந்த குணவாதத்து நிரந்தகா. பெருமாள் நிர்குணம் அப்படின்னு பெருமாள் நிர்குணம்னு சொல்றாளே என்ன, இல்ல ஏதோ சில சில குணங்கள் தான் இருக்கு, பரிமித குணங்கள் தான் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி அனந்த கல்யாண குணகணங்கள்லாம் இல்லைன்னெல்லாம் வாதம் பண்றாளே அதெல்லாம் தப்புன்னு இந்த சமஸ்த கல்யாண குணாமத்தோதது என்ற சப்தத்தினால சமஸ்தன்றதுனால எல்லாம் நடக்கும். அப்புறம் ஏதோ சில குணங்கள் தான் இருக்குன்னு சொல்ற வாதம் வாதிகள் நிரஸ்தார். அதே மாதிரியாக நிர்குண சுத்தியை ஆதாரமா வச்சுட்டு நிர்குண ஸ்துதிக்கு பிராதாரியம் கொடுத்து குணங்கள் எல்லாம் வந்து நெகேட் பண்றாரு இல்லைன்னு சொல்றாரு. அதுவும் நிர்குண ஸ்துதி வந்து ஹேய குண விஷயம். அவர் பரமாவிடத்துல குணம் இல்லைன்னு சொல்ற வசனம் கெட்ட குணங்கள் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்ததே தவிர நல்ல குணங்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு வரலை. அதனால கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, ஹேய குணங்கள் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நிர்குண வாக்கியம். இல்லைன்னா ஒரே ஒரே வாக்கியத்திலேயே நிர்குணத்துவமும் சகுணத்துவமும் சொல்ல முடியுமா? அத பராயாத்தர அக்ஷரம் அதிகமியதே எத்ததத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்து ஸ்ரோத்திரம் ததபாணி பாதம் என்பதா இதுவரையில் நிர்குணமாகவே சொல்லிட்டு வந்து நித்தியம் விபும் சர்வகதம் சூக்மம் எத் பூதயோனி பரிபஷ்யந்தி தீரா என்று குணங்களையும் சேர்த்து சொல்றது. இதனாலேயே நிர்குணம் சகுணமும் ஒரே வாக்கியத்துல சொல்லப்படுறதுனாக்கா அதுக்கு நிர்குண சப்தத்துக்கு குணம் இல்லைன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. ஹே குணங்கள் இல்லை, அதாவது கழிக்கப்பட வேண்டிய குணங்கள் வெறுக்கத்தக்க குணங்கள் பெருமாளத்தில் ஒண்ணும் இல்லை என்று தாற்பயம் என்று நிர்ணயிக்கிறார். இதை வச்சுட்டுதான் ஸ்துதி நிர்ணயிஷ்ம ஸ்துதி விசாரத்தில் சாதிக்கிறார். குணாமத்தோதி அதுக்கப்புறம் அனுசந்தே நிர்குணவாத பரி யதா ரத்னானி ஜலதேகே அசங்கேயானி புத்திரக, சமுத்திரத்துல எவ்வளவு ரத்னங்கள் இருக்குன்னு அதனால என்ன முடியுமா? அத மாதிரியாக ததா குணாஹி அனந்தாக குணாஹி அனந்தத்யாபி அசங்கேயா மகாத்மனாக. அதே மாதிரி பெருமாளான அனந்தன் இருக்காரே அவருடைய குணங்களும் அசங்கே அசங்கேயங்கள் எண்ண முடியாதவை என்று தாற்பரியம் அப்படின்னு அந்த வசனத்தின் எடுக்கும். யதா ரத்னானி ஜலதேகே அசங்கேயானி புத்திரக ததா குணாஹி அனந்தத்யாபி அசங்கேயா மகாத்மனஹா என்பதா இத்தியாதிகம் சூச்சயதா. இந்த மாதிரி ஸ்லோகங்களுடைய தாத்பரியத்தெல்லாம் சூச்சிப்பிச்சுண்டுதான் குணாமிருதோததிகின்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறார். குணானாம் அபரிச்சேத்தியத்துவம் காஸ்தீன போக்கியத்துவம் சொல்லி, அதனால குணங்கள்லாம் இவ்வளவுன்னு பரிச்சேதம் பண்ண முடியாது, அதே சமயத்தில் அவைகள் எல்லாம் போக்கியமானவைகள் என்றும் இதிலிருந்து தெரியுது. ஏன்னா என்ன முடியாததுனால நம்ம அதனுடைய போக்கியத்துவத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. நட்சத்திரங்கள் ஆகாசத்தில் என்ன முடியாது, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. சமுத்திரத்தில் ரத்னங்களை என்ன முடியாது, ஆனால் சமுத்திரத்தில் ரத்னங்கள் இருக்கிறதுனால தானே அவ்வளவு உயர்த்தி சமுத்திரத்துக்கு. அதனால பிரம்மஸ்வரூபவத்த குணானாம் அபி போக்கியத்துவம் சொல்லுது. பிரம்மஸ்வரூபம் எப்படி போக்கியமோ அதே மாதிரி குணங்களும் பிரத்யேகம் போக்கியம்தான், அனுபவிக்க தகுந்தவைகள். சோஸ்ருதே சர்வான் காமான் சா பிரம்மணா விபஸ்திதேத்தின்ற இடத்துல காமியம் தைத்தி காமாக கல்யாண குணாகான்னு அர்த்தம் பண்றார் பாஷ்யக்காரரே. கல்யாண குணங்களை தான் காமான்ற சப்தம். சோஸ்ருதே சர்வான் காமான், தான் ஆசைப்பட்ட எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு மோட்சத்துல அந்த விபசி சர்வஜனான சேத்தனன் அனுபவிக்கிறான் அர்த்தம். ஏக ஆத்மான மனுவித்ய பிரஜன் சேத்தாம்ச சத்யான் காமான், யார் இந்த பரமாத்மாவை அனுவித்ய தெரிந்து கொண்டு அங்கு செல்கிறார்களோ, மேலும் சத்யான் காமான் சத்தியமாக கல்யாண குணங்களையும் யார் இருக்கின்றனர், பொது இருக்கக்கூடிய கல்யாண குணங்களையும் உண்மையாகவே இருக்கக்கூடிய சத்யான் காமான் என்ன அதையும் அனுபவித்து யார் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம்ன்றதாக தஹர வித்தியே வித்தியோக்தன் நியாயாத்து தஹர வித்தியில சொல்றக்கப்படினார். அதே நியமத்துல காமசப்தாய கல்யாண குணபரஹா, காமசப்தத்துக்கு இங்க கல்யாண குணம்னு அர்த்தம். காமியந்தேதி காமாஹா கல்யாண குணான்னு பாஷ்யக்காரரே அர்த்தம் பண்ற. அதனால சமஸ்த கல்யாண குண அமிர்த உததிகி சோஷ்மதே சர்வான் காமான்றட்ல காமசப்தத்துக்கு கல்யாண குணம்னு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தான் நாம் அனுபவிக்க போறோம், மோட்சத்துல அந்த கல்யாண குணங்களை அனுபவிக்க போகிறோம். அதனால அதுக்கு போக்கியத்துவம் கிடைக்கும். அதாவது எப்படி பெருமாளுடைய சுரூபம் போக்கியமோ அதே மாதிரி கல்யாண குணங்களும் போக்கியம் என்பதாக இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை தலை கட்டுறார் சுவாமி தேசிகன். ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்றேன். வசீவதான்யோ குணவான் என்பது சுஜிர் மிருதுர் தயாளுர் மதுர ஸ்திரஸ்தமான் கிருதி கிருதஜ்ஞமசி ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோததிகி. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் உபரி உபரி அப்ஜபுவோபி புருஷன் பிரகல்பதே ஏஷதமித்யனுக்ரமாத் கிரஸ்வதேகைக குணாவதீப்சயா சதாஸ்திதானோத்யமதோதிசேரதே. அடுத்த கிளாஸ்ல அந்த ஸ்லோகத்தை பார்க்க. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.